విశుద్ధవిజ్ఞానఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహతాం శరణ్యం దేవం భయగ్రీవమహం ప్రపద్యే. స్వామి దేశికనుడైய సంకల్ప సూర్యోదయத்துல நாம இப்போ 10வது அங்கத்துல விவேகம் சுமதி விஷ்ணு பக்தி இவர்கள்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிட்டு இருக்க அந்த சன்னிவேசத்துல நாம போய் இருந்துட்டு இருக்கோம். அதுல ராஜாவுக்கு சில கவலைகள் எல்லாம் ஏற்படுறது. ராஜாவா இருக்கிற ஒரு விவேகம், இப்ப பக்தியோகம் நமக்கு இதுவரைக்கும் நிஷ்பத்தி ஏற்பட்டா மாத்திரம் போருமா, இதுக்கு மேல இந்த சரீரத்திலிருந்து கிளம்பி அச்சராதி மார்க்கத்தால போகணுமே, ஸ்ரீவைகுண்டத்துக்கு போய் சேர்ற வரைக்கும் எத்தனை தடங்கள் வருமோ என்னமோன்னெல்லாம் ஒரு பயம், ராஜாவுக்கு பயம் இருந்துருக்கு. அந்த சமயத்துல விஷ்ணு பக்தி சொல்ற, என்னத்துக்கு எப்ப பார்த்தாலும் என்னாகுமோ என்னாகுமோன்னு நினைச்சுட்டு விசாரப்பட்டு இருக்கிறதே இருக்கீங்கள, அதை விட்டுட்டு நமக்கு வரப்போற சந்தோஷத்தை நினைச்சுண்டு இப்போல இருந்தே அந்த சந்தோஷத்தோட இருக்கலாமே, நீ என்னத்துக்கு இப்ப எல்லாம் நினைக்கிறங்கோ, அங்க போனா சிவகுண்டத்துக்கு போனா பெருமாளுக்கு சமானமான போகத்தோட கூட அத்தியுதமா ஹாவுஹான்னு சாமகானம் பண்ணிண்டு பல்லாண்டே பல்லாண்டும் பாடுவோமேன்னு சொல்லிட்டு அந்த பெருமாளையே தியானம் பண்ணிண்டு நமக்கு ரொம்ப சந்தோஷம், அந்த பரிபூர்ண பிரம்மாண்டம்ன்றது வரப்போறது, அதை நினைச்சுட்டு சந்தோஷப்பட்டு இருக்குமே, என்னத்துக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லி இதுதான் வரப்போறதுன்னு சொல்லி சொல்ற. அப்படி சொல்லச்சே சுமதிக்கு கொஞ்சம் இதுவா இருக்கு. சுமதி ராஜாவுனுடைய மனைவி, அவளுக்கு கொஞ்சம் சந்தேகம் வருது. ராஜாவை பொறுத்த வரைக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம், நீ சொன்னது நல்ல விஷயமா இருந்துட்டு இருக்கு, இனிமே இந்த சம்சாரார்ணம்ன்றதே நமக்கு வரப்போறது இல்ல, இந்த சம்சாரம் நாம ஒரு பிரகிருதி மண்டலத்தையும் தாண்டி சிவிகுண்டத்தை அடைஞ்சி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரியங்களையும் நாம பண்ணிட்டு இருக்க போறோம், இதுக்கு மேல நமக்கு என்ன வேணும், எப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க கொண்டு வந்திருக்கீங்களோன்னு இது வரப்போறதுன்னு சொல்ல செய்ய இதை நினைக்க செய்ய ராஜா சந்தோஷப்படுறான். இது விஷ்ணு பக்தி சொல்றான், என்ன விஷ்ணு பக்திக்கு தெரியும் இந்த மாதிரி எத்தனை எத்தனை பேரையோ இப்படிப்பட்ட நிலையை கொண்டு வந்து கொடுத்தவளே விஷ்ணு பக்தி தான். பெருமாளிடத்துல பக்தி இருந்தா தானே அது பெற முடியும். ஏ ஜன்ம கோட்டிபிர் உபார்ஜித சுத்த தர்மாக தேஷாம் பவச்சரண பக்தி அதீவ போக்யான்னு சுவாமி தேசிகன் தேவநாயகி பஞ்சாசத்துல சொல்ற, விஷ்ணு பக்தி போக்யமாக ஆறுதுன்னாக்க எத்தனையோ எத்தனையோ ஜென்மங்கள்ல சுகிருதம் பண்ணியிருந்தாதான் அது முடியுமா, எத்தனையோ எத்தனை ஜென்மங்கள் பிராமணிகமாக இருந்துட்டு அந்த மாதிரி நல்லவனா நடந்தாதான் பகவத் பக்தியே போக்யமா இருக்கும்னு எல்லாம் சொல்லி சொல்ற. அப்படிப்பட்டவள் அவள் போய் பொய் சொல்லுவாளன்ன. அப்ப சுமதி கேக்குறா, ஐயோ நீ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்றதுக்கோசரம் உமக்காக ஒரு பசப்பு வார்த்தை சொல்றாளா விஷ்ணு பக்தி, இல்ல நிஜமாவே இப்படி எல்லாம் நமக்கு நடக்க போறதா, இந்த புருஷனுக்கு நடக்க போறதா என்று கேக்குறா. அதுக்கு விவேகன் சொன்ன, விஷ்ணு பக்தி பொய்யே சொல்ல மாட்டா, அவளை என்ன நினைச்சிட்டு இருக்கா, சத்தியவாதினி கல்வேஷா சனகசனந்தனாதிபிகி மகனியா மகா தபஸ்வினின்னு, இவ மகா தபஸ்வினி சனகசனந்தன சனசுஜாத சனத்குமாரான்னு சொல்லக்கூடிய மகான்களாலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவள், அவள் அவளாலே கொண்டாட தகுந்தவளாக இருந்திருக்கிறவள், அப்படி இருந்திருக்கிற விஷ்ணு பக்தி போய் பொய் சொல்லுவாளன்ன, பொய் சொல்லவே மாட்டா, அதை பத்தி நீ விசாரப்படவே கூடாத என்பதாக சொல்லி சொல்ற. ஒரு விஷயம் சொல்றேன் கேளு, எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்கோ என்று கேக்குற சொல்ற விவேகன் சொல்ற. இப்ப பெரிய யுத்தம் தானே இங்க நடக்கிறது, விவேகனுக்கும் மகாமோகனுக்கும் நடந்த யுத்தம், இந்த யுத்தத்துல நடந்தாக்க நடக்கல, ஜெயிச்சாலும் சொர்க்கத்துக்கு போவா. ஹதோவா பிராப்ஸே, இத கீதையில சொல்ற, அர்ஜுன பார்த்து சொல்ற, ஏ உன்னுடைய தர்மத்தை நீ அனுஷ்டி, உன்னுடைய தர்மத்தை நீ அனுஷ்டிச்சு, அதாவது க்ஷத்ரியனுடைய தர்மம் யுத்தம் பண்றதுன்றது, அந்த தர்மத்தை நீ அனுஷ்டிச்சு, இந்த யுத்தத்துல உனக்கு ஒரு கால் ஜெயிக்காமல் அவனால பிறரால எதிரியால அடித்து ஒரு அழியும் நிலை ஏற்பட்டதுன்னா கூட, அப்ப நீ மரணம் அடைஞ்சானா சொர்க்கத்துக்கு போய் சேரப்போற. ஹதோவா பிராப்ஸ் இல்லையா, ஜெயிச்சியா, உனக்கு நிச்சயம் சுகம் இருந்துருக்கு, சொர்க்கம் இருந்துருக்கு. இப்ப ரெண்டு விதத்தினாலையும் யுத்தத்துல மூழ்கிறவாளுக்கு அந்த சொர்க்க லட்சுமி, சொர்க்கத்துல இருக்கிற அப்சர ஸ்திரீக்கள்லாம் அவளை எப்பவுமே எதிர்நோக்கி இருக்கான்றது சத்தியமான ஒரு விஷயம். இப்ப நம்ம யுத்தத்துல ஜெயிச்சுட்டோம், விவேக மகாமோகனோட நடந்த யுத்தத்துல ஜெயிச்சாச்சு. ஜெயிச்சதுனால மகாமோகன எதிர்நோக்கி இருந்துருக்க தேவலோகத்துல இருக்கிற தேவஸ்திரீக்கள்லாம். ஆனா மகாமோகன் இங்க விவேகனை எதிர்நோக்கி இருக்க, இங்க ஜெயிச்சவர் விவேகன், விவேகனை எதிர்நோக்கி இருந்துருக்க தேவஸ்திரீக்கள்லாம். விவேகனுக்கு தெரியும், சொர்க்கலோகமாக இருந்தாலும் கூட ஒவ்வொரு கணத்திலையும் அங்க போயாச்சுனாக்கா நமக்கு நிம்மதி கிடையாது. கிணே புண்ணிய மத்தியலோகம் பிரவிசித்தேன்னு சொல்லிருக்கு. நம்மளுடைய புண்ணியம் போயிடுச்சுனாக்கா மறுபடியும் திரும்பி போனோம், திரும்பி போனோம், திரும்பி போனோம், திரும்பி போன்றுமேன்னு சொல்றதுலேதான் நமக்கு மனசு போகுமே தவிர அங்க நிம்மதியா உட்கார்ந்து இருக்க முடியாது. இதுதான் சொர்க்கலோகத்துக்கு உண்டான ஒரு இது நிலை. எனக்கு அது வேணான்ட்டு விவேகம், ஏன்னா விவேகனாச்ச எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியும், எது அல்ப சுகம் எது எப்பவும் அழிவில்லாத சுகம்ன்றது ரெண்டுமே தெரியும் அவருக்கு. ஆகையில சொர்க்கமும் பார்த்தோம்னாக்க இதுவும் நிலையற்ற வாழ்வு தான், இது ஒன்றும் பெரிய விசேஷம்னு நாம நினைக்க முடியாதுன்னு தான் தாத்பரியம். எல்லாரும் இங்கிருந்து விதேசத்துக்கு போற, நம்ம தேசத்தை விட்டுட்டு அது என்ன பரமபோக்கியமான, எல்லாரும் அவ தான் சொல்லணும். அங்க இருக்கிற சிரமம் எல்லாம் அவளுக்கு தான் தெரியும், நம்ம ஒன்னும் சொல்ல முடியாது. அப்போ அந்த மாதிரி இருந்தாருனாக்க அவ மனசுலயும் எப்ப இருந்துருக்கும், என்ன ஆகுமோ என்ன ஆகுமோ, எத்தனை நாள் இங்க இருக்க போறோமோன்ற ஒரு அந்த ஜானம் தான் அவளுக்கு இருந்துருக்கும், கூடவே ஒரு பயமும் இருந்துருக்கும். அது ஒரு பெரிய சந்தோஷம் அண்ணாதுன்னு ஒரு கேள்வி. ஆகையில விவேகன் எனக்கு அந்த சொர்க்கம் வேண்டான்னு. அப்ப என்ன பண்ண போற, இந்த தேவதா ஸ்திரீக்கள் அப்சர ஸ்திரீக்கள் மொத்த பேருடைய எதிர்பார்ப்பும் என் விஷயத்துல வீணா போயிடும், நான் விரும்புறதெல்லாம் நேர மோக்ஷம் தான். ஆகையால நிர்ஜரீபிரபி நித்ய துர்லபே ஜாதுகா ஜெதிக ஜாத கௌதுகா லப்யதே லலித காங்கிணி ஸ்வயம் மத்ரியாத்வமனகம் மனோரதம். தேவஸ்திரீக்கள்லாம் எத்தனையோ பேர் எவ்வளவு விரும்பினாலும் கூட புருஷன் சொல்லக்கூடிய இந்த ஜீவாத்மாவையோ என்னையோ அவளால பெற முடியாதுன்னு. ஜாதுகா சிதிக ஜாத கௌதுகா நித்ய துர்லபே ஜாதி காசிதி. ஏன்னா ஏன் பெற முடியாதுன்னு சொன்னாக்க எனக்கு விவேகம் வந்துட்டு இதெல்லாம் அல்பமானதுன்றது எனக்கு நன்னா தெரியும், ஆகையால நான் போக முடியும். எனக்கு யுத்தத்துல மரணம் அடைஞ்சவனாலும் இருந்தாலும் கூட நான் யுத்தத்திலேயே மரணத்தை அடைஞ்சா கூட நான் இந்த சொர்க்கலோகத்தை நான் விரும்பல. இப்ப யுத்தத்துல ஜெயிச்சாச்சு, ஜெயித்ததுனால எனக்கு சொர்க்கலோகம் வருதுன்னா கூட இந்த சொர்க்கலோகத்தை நான் வரல, எனக்கு விவேகம் இருக்கிறதுனால நான் வரல. சரி, இப்ப இப்படி அத்தியந்த விரக்தனாக இருக்கிறதுனால இந்த முமுட்சுவாக இருக்கிற புருஷன் கூட, இந்த புருஷனும் இந்த ஜீவனும் கூட நித்யரீபிஹி அப்படி நித்திய துர்லபே இந்த தேவதா ஸ்திரீக்களால கூட அடைய முடியாதவன், எப்பவும் அடைய முடியாதவனாக இருந்திருக்கான். சரி, லட்சதே லலித காங்கிணி ஸ்வயம் மத்ரியா ஸ்வமனகம் மனோரதம். என்பதாக சொல்ற. நீ எப்பவுமே நல்லத்தையே விரும்புறவளாக இருந்து இருக்கிறதுனால உன்னுடைய மனோரதப்படி உன்னுடைய எண்ணப்படி இப்படிப்பட்ட ஒரு எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏற்பட போறது. நான் பெருமாளிடத்துல போய் இந்த புருஷனை சேர்ப்பிச்சு ஒரு சந்தோஷத்தை அடைக்க போறேன் என்பதாக சொல்ற. மகான் கல்வேக பிரதாதக சகதர்மச்சாரிணிய விஷய மகாராஜத்யான்னு சுமதி சொன்னான். இந்த உன்னுடைய எல்லா விதத்திலையும் நல்ல கதாவது கெட்டது ஒரு மனைவியா இருக்கிறவா சகதர்மச்சாரிணின்னு சொல்லி சொல்ற. கணவன் செய்யும் நல்ல காரியங்களுக்கெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டியவள் தான் மனைவி. ஆகையால இப்படி நான் நீ பண்ற நல்ல காரியங்களுக்கெல்லாம் உனக்கு சகாயமா இருந்துருக்கிறவள் விஷயத்துல நீ சொல்ற வார்த்தை இருக்க ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது எனக்கு பெரிய ஒரு இதுதான் எனக்கு புருஷார்த்தம். உமக்கு மனைவியாக நான் அமைஞ்சு உம்முடைய காரியங்கள் நீர் பண்ற எல்லா தர்ம காரியங்கள்லயும் நானும் பங்கு பெறுவதற்கு அதுக்கு உண்டான பலனை நான் இப்ப அடைஞ்சேன்னு இத சுமதி சொல்ற. இது வரைக்கும் நாம ஏற்கனவே பார்த்தோம். இப்ப மறுபடியும் சொல்றேன் நானு. இப்ப ராஜா ஒரு சுத்து சுத்திண்டு ஒரு வார்த்தை சொல்ற. இதமகம் இதானியம் மதேகார்த்தேபியா சிரபரிசிராந்தேபியா பிரஹர்ஷ காரணம் பிரக்யாபயாமி. எனக்காகவே எத்தனையோ பேர் உழைச்சான், அது ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல, எத்தனையோ நாள் எப்படியோ பேர் உழைச்சான். அதனால ரொம்ப எல்லாரும் களைச்சு போயிட்டா, சிராந்தாள ஆயிட்டா. அவ எல்லாருக்கும் ஒரு நல்ல சமாச்சாரம் நான் சொல்ல போறேன் நானு என்று ஆரம்பிக்கிறேன். இங்க வித்யாபிஹி ஸ்வவிபக்ஷ பங்க படுஷு ஸ்தானேஷ்வஸ்தீயதாம் மனோரம் பிரவத்தோன பரமம் பிரதிஷ்டாப்யே. சொல்ற ஒரு விஷயத்தை நீங்கள்லாம் யார் யாரெல்லாம் இவருக்கு சகாயம் பண்ணுவான்றத பத்தி இந்த இடத்துல பார்க்கணும். விவேகனுக்கு சகாயம் பண்ணுவா எல்லா வித்யைகள். சதுர்தச வித்யை என்பதாக சொல்ற 14 வித்யைகள், சிக்ஷா, வியாக்கரணம், சந்தகா, நிருத்தம், ஜோதிஷம், ததான்னு சொல்லிட்டு வரிசையா 14 வித்யைகள் சொல்லப்பட்டிருக்கின்றன. இந்த 14 வித்யைகளையும் வேதாந்த அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு வேத வாக்கியங்கள்லாம் இந்த அர்த்தத்தை தான் சொல்றதுன்னு நிஷ்கரிஷம் பண்றதுக்கு தேவைப்படுறது. இப்போ வியாக்கரணம் தெரியலன்னாக்க அந்த வார்த்தைகள் அதனுடைய அந்த வாக்கியங்களுடைய அர்த்தத்தை சப்தார்த்தமே தெரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு மேல இருக்கிற விபக்தி, பிரகிருதி, பிரத்யம்னு சொல்லக்கூடியவைகள்லாம் எதுவுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. வியாக்கரணம் அவசியம், தர்க்கம் தெரிஞ்சுக்கணும். அந்த லாஜிக்கல் ரீசனிங்ன்றது அப்பதான் வரும், தர்க்கத்தினாலதான் தெரிய முடியும். மீமாம்சை தெரியணும், மீமாம்சா சாஸ்திரம் தெரிஞ்சாதான் இங்க வேத சாஸ்திரங்கள்ல என்ன நிஷ்கர்ஷம்ன்றது, வேத வாக்கியங்களுக்கு எல்லாம் எப்படி எல்லாம் நிஷ்கர்ஷம்ன்றது தெரிஞ்சுக்க முடியும். அது எப்படி நிஷ்கர்ஷம் பண்றதுன்றதையும் நாம தெரிஞ்சுக்க முடியும். இப்படி நிறுத்தம் சந்தஸ்ன்னு சொல்லி எத்தனையோ 14 வித்யைகளையும் நாம தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டாதான் இந்த வேதாந்தார்த்தத்துல ஒரு தார்டியம் வரும், நிலைத்தன்மை வரும். இது மொத்தம் விவேகனுக்கு, விவேகனுடைய காரியம் என்ன, வேதாந்தார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறது, வேதத்தினுடைய உண்மை பொருளை தெரிஞ்சுட்டு அதன்படியாக நடக்கும்படியாக பண்றது, புருஷனை நடக்கும்படியாக பண்றது, இதுதான் விவேகனுடைய காரியம். இந்த விவேகனுடைய காரியத்துக்கு உறுதுணையாக இருந்த சதுர்தச வித்யாஸ்தானங்களை பார்த்து சொல்ற, நீங்கள்லாம் இத்தனை நாளா எனக்கு ரொம்ப ரொம்ப சகாயம் பண்ணினுங்கோ, இப்போ எனக்கு பல சித்தி எது வரைக்கும் வேணும், இது இந்த அர்த்த நிஷ்கர்ஷம் வரைக்கும், அர்த்த நிஷ்கர்ஷம் வந்து புருஷனை நல்வழிப்படுத்துற வரைக்கும் இது வரணும். புருஷனுக்கு அந்த கர்ம சம்பந்தம் விட்டு போய் அவனுக்கு மோட்சம் வந்துட்டோம்னா அதுக்கப்புறம் இதை பத்தி விசாரம் இல்லை. ஆகையால இத்தனை நாள் வரைக்கும் இந்த 14 வித்யைகளும் சாஸ்திரங்கள்லாம் எனக்கு நீங்க மொத்த பேரும் உபகாரம் பண்ணுங்கோ, அந்த விவேகம் ஏற்படுவதற்கு எது நல்லது எது கெட்டதுன்றத தீர்மானம் பண்ணுவதற்கு இந்த 14 வித்யாஸ்தானங்களாக இருக்கிற நீங்க எல்லாரும் எனக்கு சகாயம் பண்ணினங்கோ, இப்ப நீங்க எல்லாரும் போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்கோ. அதோட மாத்திரமில்ல, சிரம பரிகாரம் பண்ணிக்கிறதோட மாத்திரமில்ல, யார் யாருக்கெல்லாம் தேவைப்படுறதோ அவளிடத்துல போய் இருங்கோ. இப்ப எனக்கு என் விஷயத்துல உங்களுடைய காரியம் முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அவளுடைய பட்சத்துக்கு எதிரிகளான பட்சங்களை இத நிராகரிக்கிறதுல சக்தியுடைய இடங்கள்ல நீங்க இருக்க வேண்டியது. இப்போ இதுக்கு மேல ஒன்னும் நான் சொல்ல வேண்டியது இல்ல. இப்ப யாரெல்லாம் மீதி பேர்ல இன்னும் நிறைய பேர் இருக்கா, அவளெல்லாம் இன்னும் விவேகம் வராதபடி, விவேகம் விவேகனாலே அவளும் இந்த நல்வழிப்படுத்தப்பட்டவர்களாக தான் இருந்துட்டு இருக்கா, ஆனாலும் இன்னும் தீர்மானம் வராத திசையில இருந்துட்டு இருக்கா, அவளுக்கு நீங்க கூட இருந்துட்டு நல்ல முடிவை ஏற்படுவதற்கு வழி பண்ணுங்கோ, அங்க போய் இருங்கோ, எனக்கு காரியம் ஆயிடுத்து, எம் விஷயத்துல காரியம் ஆயிடுத்துன்னு சொல்லி சொல்ற இங்க ராஜா. சரி, இவா முடிஞ்ச பிற்பாடு இன்னொருத்தர் சொல்ற, சித்தார்த்தை அனுமன்யதாம் சமதம ஸ்வாத்யாய தோஷாதிபிஹி. பக்தியோகம் பண்ணணும்னாக்க புலன்களை அடக்கணும். சமம் தமம் என்று சொல்லக்கிறது, சமம் தமம்னு சொல்லச்சே மனசை அடக்கிறது, அது வந்து அந்தரிந்திரியம் பகிரிந்திரியம் என்று இரண்டு விதமாக இந்திரியங்கள் சொல்லப்படுகின்றன. அந்தரிந்திரியமாக இருக்கிறது மனசு, பகிரீந்திரியமாக இருந்திருக்கிறது ஞானேந்திரியம் கர்மேந்திரியம்னு சொல்லக்கூடிய மீதி எல்லாம். இப்படி எல்லா இந்திரியங்களையும் அடக்கிறது இருக்க, இதுதான் சமதமம்னு சொல்லி சொல்றது. அடக்கிறதுன்னா இந்திரியங்கள் போற வழியிலேயே நாம போகாதபடி நம்மள ஒரு கட்டுப்படுத்திண்டு பகவத் விஷயத்துல ஈடுபடும்படியாக பண்றது. அதுக்கு காரணமாக இருக்கிறவை இந்த சமதமங்கள் என்பதாக. வேதாத்தியனம் அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வேதாத்தியனம்னு சொல்லச்சு என்னன்னா, பக்தி யோகத்துக்கு அங்கமாக அவளுடைய வர்ணாசிரம தர்மங்கள் சொல்லப்படுகின்றன. அப்போ பிராமணனுக்கு வரைச்சு அத்தியனம் அத்தியாபனம் யஜனம் யாஜனம் என்று சொல்லக்கூடிய 4 விஷயங்கள் அவனுக்கு கர்த்தவியமாக சொல்லப்பட்டிருக்கிறது. யார் வந்து கேட்டாலும், அதாவது அதிகாரியாக வந்து கேட்டாள்னாக்க அவளுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது. தான் அத்தியனம் பண்ணணும், தாம் பண்ணின அத்தியனத்தை பிறருக்கு சொல்லி வைக்கணும், தான் யாக யஜ்ஞாதிகள் அனுஷ்டிக்கணும், பிறருக்கும் அனுஷ்டிக்கும்படியாக பண்ணணும். இதுதான் பிராமணனுடைய பிரதானமான ஒரு செயல். இப்படி இந்த அத்தியனம்லாம் பண்றது என்ன பண்ணோம்னு கேட்டா, இந்த சமதமாதிகளை ஏற்படுத்தும், நம் அதோட இல்லாத ஒரு சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். இது அத்தியனம் பண்றவாளுக்கு தான் தெரியும். இந்த திவ்ய பிரபந்தம் அத்தியனம் அத்தியனம் வரச்சே வேதத்தை சொல்லச்சே, அதை சொல்லச்சேயே அப்படியே பெருமாளே பிரத்யட்சமான மாதிரி இருக்கும் நமக்கு. இது பாராயணத்துல சரித்தமானதான் தெரியும், பாராயணத்துல வரச்சே. ஆகையால இது எல்லாத்தினுடைய காரியமும் இப்ப முடிஞ்சு போச்சு. ஏன்னா இதனுடைய பலன் தான் இப்ப மோட்ச பிராப்தி வரப்போறது. எல்லா கர்மாக்களும், புருஷனுடைய எல்லா கர்மாக்களும் போயிடுச்சு. ஆகையால நீங்களும் எனக்கு அனுமதி கொடுங்கோ, நான் சிவைகுண்டத்துக்கு போக போறேன். அந்த சிவைகுண்டத்துல போன பிற்பாடு ஹாவுகான்னு சாமகானம் பண்ணிட்டு நான் பண்றேன்றது அது வேற விஷயம். இந்த கர்மாங்கமான அத்தியனம் இனிமே எனக்கு தேவையில்லை. சித்தார்த்தை அனுமன்யதாம் சமதம ஸ்வாத்யாய தோஷாதிபி மத்சூதஸ்ய மனோரதஸ்ய ரதினா திருடாத்வனா சம்ப்ரதி. மத்சூதஸ்ய என்னை சூதனாக உடைய என்பதாக அர்த்தம். மத்சூதஸ்யன்னாக்க சூதன்னாக்க தேரோட்டி, விவேக சாரதிகின்னு அர்த்தம். விவேகன் சாரதியாக இருந்துட்டு இருக்கான், அங்க புருஷன் தான் அந்த ரதத்துல உட்கார்ந்து இருக்கிறவனாக இருந்துட்டு இருக்கான். மத்சூதஸ்ய மனோரதஸ்ய, இப்ப இந்த ஒரு தேர் இருந்துனாக்க அந்த தேர்ல தேரோட்டி ஒத்தன், தேர்ல உட்கார்ந்து இருக்கவும் ஒத்தன், இதெல்லாம் இருக்கணும் இல்லையோ. தேரோட்டியாக நான் இருந்துட்டு இருக்கேன். அப்ப தேர் எதுன்னா மனசுதான் ரசம், இந்த மனோரசத்தை தான் இருந்துருக்கு. அப்போ மனோரசன்ற பேருக்கு அதுக்கு தேர உடையவனாக இருந்திருக்கவன் ரத்தினா திருஷ்டாத்வனா சம்பிரதி, தேர உடையவனாக இருக்கிறவன் புருஷன். அந்த புருஷனுக்கு இப்ப வழி நல்லா தெரிஞ்சு போச்சு, இனிமே ஒன்னும் மீதி பேர்லாம் தேவையில்லை, மீதி பேருடைய அபேட்சை இல்லை. இந்த இடத்துல திருஷ்டாத்வனா சம்பிரதி பிரத்யாவிருத்தி கதோஜிதேன பரமம் பிரம்ம பிரதிஷ்டாப்யதே. எப்பேற்பட்ட ஒரு வழி கண்டுபிடிச்சிருக்குன்னு சொன்னா, சில சமயத்துல பார்த்தோம்னாக்க இந்த பசல் மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கோடு போட்டு உள்ள போறதுக்கோசரம் இந்த முலையில ஒரு ஒரு என்ட்ரி பாயிண்ட் ஆட்டம் ஒன்னு இருக்கும், மேல ஒரு வஸ்து ஒன்னு இருக்கும், அந்த வஸ்துவை புழைக்கிறதுக்கோசரம் இந்த கட்டத்தால உள்ள நுழைஞ்சு போகணும்ன்ற மாதிரி ஒரு பொம்மை எல்லாம் போட்டு ஒன்னு பசல் மாதிரி ஒன்னு இருக்கும் பசங்களுக்கு. அந்த மாதிரி நமக்கும் என்ன இருக்குன்னாக்க, நாற்பக்கமும் நாலு பக்கமும் வழி இருந்துருக்கு, அந்த வழியில போனோம்னா இந்த வழியில போறதா அந்த வழியில போறதா எப்படி போறதுன்னெல்லாம் தெரியாத ஒரு நிலையில ஏற்கனவே இருந்திருக்கும். அப்ப நேர் வழியில் இல்லாத வழியில நாம கணக்கு போனோம்னா கொஞ்ச தூரம் கழிச்சு மறுபடியும் வந்த இடத்துக்கே வர வேண்டியதோ, இல்ல போகாத மேல போக முடியாத தடங்களோட நின்று மறுபடியும் திரும்பி வந்துட வேண்டியதாக வரும் அது. அந்த மாதிரி இப்போ தோமாதி மார்க்கத்திலாம் போனோமானா சொர்க்காதி பலனை உத்தேசிச்சு நாம போனோமானாக்க அங்க மறுபடியும் வந்த இடத்துக்கே மறுபடியும் வந்து சேர வேண்டி போயிடும். ஏன்னா ஒரு லெவலுக்கு மேல அது போக முடியாது, அந்த எந்த இடத்துக்கு போகணுமோ போக வேண்டிய இடத்துக்கும் போக முடியாத போயிடும். இதுதான் வந்து நிலை. ஆனா இப்போ விவேக சாரதியாக இருந்திருக்கிற மனோரதம், இந்த தேர உடையவனாக இருந்திருக்கிற ரதி ஒரு அற்புதமான வழிய கண்டுபிடிச்சிட்டான். இந்த வழியில போறதுனால என்னாச்சுன்னா திரும்பி வர்றதுன்றதே கிடையாது. எந்த இடம் நாம போக வேண்டிய இடமோ டெஸ்டினேஷனோ அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட போறோம். அதுதான் இங்க சொல்ற பிரத்யாவிருத்தி கதோஜிதேன பரமம் பிரம்ம பிரதிஷ்டாப்யதே. பிரத்யாவிருத்தி கதோஜிதேன திரும்பி வர்றதுன்ற வார்த்தையே இல்லாமல் பரமாத்மாவை பெறுவதற்காக போக போறான் என்பதாக சொல்ற இந்த அர்ச்சனாதி மார்க்கத்தினால இப்பொழுது பரபிரம்மத்தை குறித்து பிரயாணம் செய்ய போறான். இனிமே அந்த திரும்பி வருதுன்ற பிரஸ்தாபமே இல்லை, அந்த அந்த ஒரு கதையே இல்லை. ஆகையால இனிமே நீங்கள்லாம் ஒன்னும் விசாரப்பட வேண்டாம், சாஸ்திரங்கள்லாம் அவாவா எந்த யாருக்கெல்லாம் இன்னும் பிரதிஷ்டை ஏற்படலையோ அவளிடத்துல போய் பிரதிஷ்டையை ஏற்படுத்துங்கோ. சமதமாதி குணங்கள்லாம் இருக்க உங்களுக்கு எல்லாம் ரொம்ப ரொம்ப தன்யவாதம். உங்களாலதான் நான் இந்த நிலையை அடைஞ்சிருக்கேன், உங்க எல்லாருக்கும் தன்யவாதம். நீங்க எனக்கு அனுமதி கொடுங்கோ, நான் வந்து போய் சேர சொல்லிட்டு ஒரு நல்ல காரியம் பண்ணச்சே யார் யாரெல்லாம் சகாயமா இருந்திருக்காளோ அவ மொத்த பேருக்கும் நாம தன்யவாதம் சொல்லிட்டு தான் நாம அந்த நல்ல காரியத்தை முடிப்போம். அதே மாதிரிதான் இந்த இடத்துலயும் நல்லது நடந்துக்கு, ஒரு கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னாக்க இதுக்கு சகாயமா இருந்தவா எல்லாரையும் பார்த்து நீங்க எல்லாம் எனக்கு ரொம்ப சகாயம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. நான் எப்படி நான் பிரதிகர்த்தவியம், அதாவது திருப்பி நான் எப்படி நான் பண்ண போறேன்னு தெரியலையே, அஞ்சலி தான் உங்களுக்கு எல்லாம் கை கூப்பிடுறது தான் எனக்கு கைமாறாக இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லி அவளை எல்லாம் எப்படி அனுப்பிச்சு வைக்கிறோமோ அதே மாதிரிதான் சமதமாதிகளையும் சாஸ்திரங்களையும் இந்த ராஜா அனுப்பிச்சு வைக்கிறேன். வித்யாபிஹி ஸ்வவிபக்ஷ பங்க பட்டுஷும் மனோரிருத்திகோஜிதேன பரமம் பிரம்ம பிரதிஷ்டாப்யதே. இதுக்கு மேல இன்னொரு விஷயம் நான் சொல்றேன், கேட்டுக்கொண்ட பிராச்சீமேகபதிம் தியக்வா பிரதீச்சீமாஸ்திதஃ ப்ரபுஃ உதீச்சீமேவ கந்தாஸௌ மத்வவாசீம் கதஞ்சனாம். பிராச்சீமேகபதிம் தியக்வா, பழசாருக்கு ரொம்ப நாள அனுபவிக்கப்பட்டதாக ஒரு ஒத்தையடி சம்சார மார்க்கம் இருக்கு. அந்த சம்சார மார்க்கத்தை விட்டுட்டு இன்னொரு மார்க்கத்தை இது அடையிறது, அதாவது இந்த வழி போக வேண்டாம், இன்னொரு வழிக்கு போவோம்னு சொல்லிட்டு போறான். இது போச்சு, இன்னொரு வழிக்கு போகச்சு, இப்ப இத்தனை நாளா போன வழியை காட்டிலும் உத்தமமான ஒரு வழி இருந்துருக்க, அந்த வழிக்கு இவன் போறான். இப்ப மறுபடியும் இவன் எப்பவுமே அந்த தாழ்ந்த வழிக்கு போக மாட்டான். இதுதான் ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். இது ஆனா இதனுடைய உள்ளுக்குள்ள ஒரு அர்த்தம் இருக்கு. அதாவது ஒருத்தன் கிழக்க நோக்கி போயிட்டு இருக்கான், இதுதான் இத்தனை நாளா எல்லாருமா போற வழியா இருக்கு. இந்த வழியில போயிட்டு இல்ல, இது எல்லாரும் இந்த சம்சாரத்துல போய் ஒழுந்துட்டு வர்றது வழி இது, இது மறுபடியும் எங்கேயான திரும்பி வந்துடுற மாதிரி இருக்கும், ஆகையில இந்த வழி வேண்டாம் வேற வழியில போவோம்னுட்டு அந்த சம்சார மார்க்கத்துக்கு எதிராக இருக்கிற மார்க்கத்துல போறான். அந்த எதிரா இருக்கிற மார்க்கன்றது பிரதீச்சி மார்க்கம், மேற்கு நோக்கி போறது. இப்படி போறவன் அந்த இடத்துல இருந்து திரும்பி வரதா இருந்தா கூட வடக்கு பக்கம் தான் வருவானே தவிர தெற்கு பக்கம் வரமாட்டான். ஏன்னா இப்படி பிரதட்சிணமா தான் போவோம், அடுத்தது வரப்போறது. ஏன்னா ஏற்கனவே தெற்கு பக்கத்தை ஸ்கிப் பண்ணிட்டு அதை விட்டுட்டு தான் நேர போறான். அப்ப வடக்கு பக்கம் போறதுன்றது இருக்க, அது உதிச்சி மார்க்கம்ன்றது, அதுதான் அத்திராதி மார்க்கம். தெற்கு பக்கம் போறதுன்றது இருக்க தூமாதி மார்க்கம். தூமாதி மார்க்கத்தினால போனோம்னா யமலோகத்துக்கு தான் போவோம், வேற இடத்துக்கு எல்லாம் போவோம். திரும்பி கடைசியில யம துல்லியமான ஸ்தானத்துல சொர்க்கத்தை கம்பேர் பண்ணச்சு, சொர்க்கத்தோட நாம இத மதிப்பிட்டு பார்த்தோம்னாக்க, அதாவது ஸ்ரீவைகுண்டத்தோட நம்ம சுலனம் பண்ணி பார்த்தோம்னா இந்திர பதவி பிரம்ம பதவி எல்லாமே நரக்க துல்லியம்தான். ஆகையால யாருமே அதுக்கு போக மாட்டோம் என்பதுதான் தெரியப்படுத்துல. பிராச்சீமேகபதீன் பிரபு உதீச்சீமேவ கந்தாசோ நத்வாச்சீன். எந்த ஒரு சமயத்திலையும் சாம்சாரிகமான போகத்துக்கு இவன் ஆசைப்பட மாட்டான் என்பதுதான் இந்த இடத்துல சொல்ற விஷயம். இனிமேல் இவனுக்கு வரக்கூடிய விஷயத்தை பத்தி சொல்றேன். அப்ப பார்த்தோம்னா ஆகாசத்துல ஒரு பெரிய டிண்டிம வாத்தியம் வாசிக்கிறதான், டிண்டிம வாத்தியம் வாசிக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷத்தால உண்டு பண்றது. என்ன அப்படின்னா, இது என்னாச்சு என்னாச்சு தெரியலையே, இவன் மூணு பேரும் கேட்கிறா ஒரு டிண்டிம வாத்தியம் வாசிக்கிறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்கிறாடா. அப்போ சொல்லுது விஷ்ணு பக்தி சொல்ற, ஸ்ருயதாம் இதம் மகாராஜேன நிவிருத்த மதி கஸ்மல நிவிருத புத்திய புத்திந்திரிய பரப்ரணிதி வைபவ த்ருடித கர்ம பந்த கிருதி விமுக்தி பதம் அத்புதம் த்ருதமுபைதி வித்வான் இதி த்ரிவர்க ரச கஸ்மர த்ரிதுஷ டிண்டிமஸ்தாட்யதே. ஒரு டிண்டிம வாத்தியம்ன்றது இருக்க, அப்படியே பேரி வாத்தியமா தடதடதடதடதடன்னு ஒரு பெரிய ஓசை கேட்டு பண்றது, இந்த கொட்டு மேடம் மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து காஞ்சிபுரத்துல பெருமாள் திருமஞ்சனம் ஆகச்சு, அந்த சங்கதார பத்மதார திருமஞ்சனம் ஆகச்சு, இந்த டிண்டிம உடல் வாச உடல்ல வாசிப்பா, அந்த வாசிக்கிற காம்பீரியமே ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கும். அது அப்படியே இந்த பக்கம் புருஷத்துவம் உறக்க சொல்லிட்டு இருப்பா, அந்த பக்கம் திருமஞ்சனம் நடக்கும், எதுவுமே அந்த பிரதித்வனி, அந்த அதுவும் அபிஷேக மண்டபத்துல பெருமாள் எழுந்தள்ள இருப்பே, அந்த போற வழியில ரெண்டு இடத்துலயும் கிட்ட கிட்டக்க இருக்கும் அந்த அந்த கல்லான கட்டடத்துல இந்த பக்கம் இந்த பக்கம் ஒருத்தர் அந்த பக்கம் ஒருத்தர் ரெண்டு பேரும் வேக வேகமா அந்த உடல்ல அடிச்சாடுனாக்க ரெண்டு கையாலும் அடிச்சுட்டு இருப்பான். அது பார்த்தோம்னா அப்படியே அந்த பிரதித்வனி, அதுவும் அங்கேயே ஒரு நம்மளே ஒரு தேவலோகத்துக்கே போயிட்டுமோ என்னமோ, நம்மளே செவி குண்டத்திலேயே இருக்குமோன்ற ஒரு எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும். இதெல்லாம் தான் டிண்டிம வாத்தியம்னு சொல்லி சொல்றது. வேற எங்கேயோ போய் பார்க்க வேணாம், இது இங்க காஞ்சிபுரத்துல போய் பார்த்தா தெரிஞ்சு போயிடும். விஷ்ணு பக்தி சொல்ற, ஸ்ருயதாம் இதம் மகாராஜேன, நான் ஒரு வார்த்தை சொல்றேன் நானு, இதை நீர் கேளுன்னு விஷ்ணு பக்தி விவேகானந்தத்துல சொல்லி சொல்ற. என்னன்னு, நிவிருத்த மதி கஸ்மல நிவிருத புத்திய புத்திந்திரிய நிவத்த மதி கஸ்மல மத்தியா கஸ்மலம், மதியினுடைய மாலின்யம் புத்தியினுடைய ஒரு இகழ்ச்சி அது போயிட்டு. என்ன அர்த்தம்னாக்க, ராஜா புத்தியினுடைய அழுக்கெல்லாம் போயிடுத்துன்னா அஜ்ஞானம் போயிடுச்சு. லோகத்துல எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத நம்மளுடைய அஜ்ஞானத்தினால கெட்டது நல்லதுன்ற புத்தி ஏற்படும், நல்லதுல கெட்டதுன்ற புத்தி ஏற்படும், இப்படி எல்லாம் இருந்துருக்கும். இதெல்லாம் போயிடுத்து. இப்போ விவேகத்தினால இது மொத்தம் போயிடுத்துன்னு அர்த்தம். அது போயிடுத்து. ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னாச்சுன்னா, நிவிருத புத்திய புத்தீந்திரிய, புத்தீந்திரியம் அபுத்தீந்திரியம்னு சொல்லி சொல்ற, கர்மேந்திரியம் ஞானேந்திரியம்னு சொல்லி பத்து இந்திரியங்கள், கர்மேந்திரியங்கள் அந்த ஞானேந்திரியம் அஞ்சு, இதெல்லாம் செவி வாய் கண் மூக்குன்னெல்லாம் சொல்றதெல்லாம் இருக்க, இதெல்லாம் ஞானேந்திரியம், ரெண்டு கை ரெண்டு கால் வாய் இதெல்லாம் வந்திருக்க, அதாவது மீதி பாணி பாதம் உபஸ்தம் இத்தியாதிகள்லாம் சொல்லச்சு, இதெல்லாம் வரச்சு கர்மேந்திரியங்களாக சொல்லப்படுகின்றன. இதஞ்சு அதஞ்சு பத்து, இத்தனை நாள் வரைக்கும் இந்திரிய வசமாக நாம இருந்திருக்கோம், இப்ப இந்திரிய வசத்திலிருந்து மீண்டு போயிட்டோம். ஆகையால நிவிருத புத்திய புத்தீந்திரிய, ஞானேந்திரியங்கள் கர்மேந்திரியங்கள் எல்லாம் அடங்கி போயிட்டு, நாம சொல்ற மாதிரி அது கேட்கறது, எல்லாம் எம்பெருமான் விஷயமே தான் போகணும், எல்லாம் சொல்லச்சு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் முரரிப்பும் சேதோ பஜ ஸ்ரீதரம் பாணி ஸ்ரோத்ரத்வயத்வம் சிருணு. இத்தனை நாள் வரைக்கும் இந்திரியங்கள் என்னென்ன சொல்லிருந்ததோ அந்த காரியங்களை நாம பண்ணிருந்தோம், இப்ப என்ன ஆயிடுச்சுனாக்க இந்திரியங்கள்லாம் நாம சொல்ற வார்த்தையே கேக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஜிஹ்வே கீர்த்தய கேசவம் என்பதாக சொல்றது. அப்ப என்னுடைய ஒரு உபன்யாசம் முடிச்சுட்டு பேசுறேன். நாக்க பார்த்து குலசேகர அழுவா சொல்ற, கீர்த்தய கேசவம் யார் யாரையோ பத்தி எல்லாம் பேசாத, எந்த வார்த்தையும் பேசாத, பெருமானை பத்தி பேசு, கேசவனை பாசுன்னு பேசுன்னு சொல்லுகிறார். முரரி பும்சேதோ பஜ ஸ்ரீதரம், இவர் முரரிப்புவாக இருந்திருக்கிறவர், சேதோ பஜ ஸ்ரீதரம் மனசை பார்த்து பிராட்டியோடு கூட இருந்திருக்கிற, பிராட்டியை தரிச்சிருக்கிற பெருமாளனை அடையணும்னு சொல்ற. பாணித்வம் தசமச்சாச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு, பாணித்வந்த சமர்ச்சையா ஸ்ரீதரன் சமர்ச்சையா, பாணித்வந்தத்தை பார்த்து ரெண்டு கையையும் பார்த்து ஸ்ரீதரனை நீ அர்ச்சனை பண்ணணும்னு வணங்கி வழிபடணும்னு சொல்லி சொல்ற. ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு அச்சுத கதா ஸ்ரோத்ரத்வயத்வம் சுணு, பெருமாளுடைய கதை அச்சுதன், எப்பவுமே ஒரு அழிவில்லாதவன் இருந்திருக்கிற எம்பெருமான், அவனுடைய கதைகளை கேளுன்னு நம்மளுடைய இந்திரியங்களை நாம கட்டளை இடும்படியான ஒரு நிலைக்கு இப்ப வந்துட்டோம். அது கேட்கும்போது இத்தனை நாள் வரைக்கும் இந்திரியங்கள் போற வழியில் நாம இருந்தோம். நிவிருத்த மதி கஸ்மலா நிவிருத புத்திய புத்திந்திரியா பரப்பிரணிதி வைபவ திருடித கர்ம பந்தா கிருதி. கிருதின்ற ஒரு வார்த்தையை சொல்லிட்ட, கிருதி என்ன, பரிநிஷ்பன்னோபாயகான்னு அர்த்தம், உபாயம் சித்தி அடைஞ்சிருத்துன்னு அர்த்தம். உபாயம்ன்றது இங்க பக்தியோகம், இந்த பக்தியோகத்தினுடைய சித்தியாவது நாம சொல்ற மாதிரி அது எல்லாம் கேட்கறது இருக்க, அதுதான் பக்தியோகத்தினுடைய சித்தி. இந்திரியங்கள்லாம் நாம சொன்ன மாதிரி கேட்கறது தான் பக்தியோக சித்தி, அது வந்துட்டோம். ஆகையால இப்ப ரொம்ப இது எதனால வந்தது, ஆகையால நாம கிருத்தகிருத்தியால ஆயிட்டோம், செய்ய வேண்டியவளோ செய்யலாக ஆயிட்டோம் நாம. இது ரொம்ப ரொம்ப அற்புதம். பிரணிதி வைபவ திருடித கர்ம பந்த பந்தா பர பிரணிதி வைபவ, பிரணிதி வைபவம் பர பிரணிதி வைபவம், எம்பெருமான் இடத்துல நாம வச்ச பக்தி, அந்த பரம பக்தி, பக்தி யோகத்தினால உபாசனத்தினால திருடித கர்ம பந்தா, நம்மளுடைய கர்ம பந்தம் மொத்தம் விடுபட்டு போயிருக்கு. இனிமே கர்மாவனுடைய சம்பந்தமே இல்ல, கர்மாவனுடைய சம்பந்தம் இல்லைன்னா என்ன ஆகும், தானா மோட்சம் வந்துட போறது. விமுக்தி பதம் அத்தம் திருதம் உபைதி வித்வாஹி, அத்தம் விமுக்தி பதம், விமுக்தி பதம் மோட்ச மார்க்கம், இந்த மோட்ச மார்க்கத்துக்கு அத்தமாக இருந்திருக்கிற மோட்சமாகத்தை திருதம் உபைதி, ஆதிவாகிகள்லாம் வந்திருக்கா, அவள்லாம் வந்து நம்மளை அழைச்சிட்டு போற அளவுக்கு இருக்குன்னு சொன்னமானாக்கா அந்த மார்க்கம் எப்ப ஏற்பட்ட மார்க்கம், சர்வேஸ்மி தேவா பலிமா வகந்தின்னு சொல்ல, இத்தனை நாள் வரைக்கும் நாம கொடுத்த ஹவிஸையும் நாம கொடுத்த ஜலாஞ்சலிகளையும் ஏற்று நமக்கு அவ பலத்தை கொடுத்துருந்தா தேவதைகள் பித்திருக்கள்லாம், இப்ப என்ன பண்றான்னா அவள்லாம் நமக்கு வந்து உபசாரம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்பேற்பட்ட நிலைய நாம அடைஞ்சிருக்கோம். விமுக்தி பதம் அத்தம், இந்த மோட்ச மார்க்கம்ன்றது சாதாரண விஷயம் இல்ல, ரொம்ப ஆச்சரியம். அதை நினைச்சு நினைச்சு பார்க்கச்சே எல்லாம் ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படுறது. திருதமு பைதி வித்வான் நீதி, இந்த விமுக்தி மார்க்கத்துல அற்புதமான மோட்ச வழியில வித்வான் துருதம் உபைத்தி இவ சீக்கிரமாக சொல்கிறான். இத கேட்டு இத பார்த்த உடனே திரிவர்க்க ரசகஸ்மர திருஹடிண்டிமஸ்தாட்யதே, டிண்டிமம்ன்றது இருக்க இந்த பேரி வாத்தியம், இது டமாரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். இந்த வாத்தியத்தை ராஜா எல்லாம் கூட வாசிக்கிறார். ராஜா வந்து அரண்மனையை விட்டு கிளம்பினாக்க அந்த டிண்டிம வாத்தியம் வாசிக்கும், மோளம் அந்த டமாரம் வாசிக்கும். ராஜா மறுபடியும் அரண்மனை உள்ள வரதா இருந்தாக்கா வாசிக்கும். ஏதான ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நடந்ததுனாக்க அப்ப ராஜாவுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறது, இல்ல ராஜாவே இன்னொரு இடத்துல ஜெயிச்சுட்டான், ஏதோ ஒரு சந்தோஷ நிகழ்ச்சி நடந்ததுன்னா அப்பெல்லாம் இந்த டிண்டிம வாத்தியம் வாசிக்கிறதுன்றது ஒரு வழக்கம் இருக்கு. இது மொத்தம் திரிவர்க்க பலத்துக்காக ஏற்பட்டவை இவை எல்லாம். ஆனா இந்த டிண்டிம வாத்தியம் இப்ப வாசிக்கிற டிண்டிம வாத்தியம் இருந்திருக்க இது அது இல்ல. இனிமேல் திரிவர்க்கம் தர்மார்த்த காமங்கள்ல ஆசை இல்லாமல் இவன் மோட்சத்துக்கே போக போறான்றத தெரியப்படுத்துறதுக்காக வர வாத்தியம் இது. திரிவர்க்க ரசகஸ்மர திரிதடிண்டிமஸ்தாட்யதே, திரிவர்க்க ரசகஸ்மரன்னு சொல்லி சொல்ற திரிவர்க்க ரசம் இருக்க அந்த ரசத்துக்கு இந்த தர்மார்த்த காம ரூபமாக இருந்திருக்கிற பலானுபவ ரசத்து அதுக்கு அது அதனுடைய கஸ்மரகான்னு சொன்னாக்க அதனுடைய ருச்சியே போக்கடிக்கிறது. இனிமேல் யாரும் இந்த லோகத்துல ஐகமான புருஷார்த்தங்கள், இந்த லோகத்துல இருக்கிற புருஷார்த்தங்களோ சொர்க்காதி பலத்தையோ அல்லது கைவல்யத்தையோ எதுவுமே விரும்ப மாட்டான்றத தெரியப்படுத்துற இந்த வாத்தியம் என்பதாக இந்த இடத்துல தெரியப்படுத்துற. ஆகையால விஷ்ணு பக்தி சொல்ற துவாரி இதை ரொம்ப எல்லாருமே கவனிச்சு கேளுங்கோ, புருஷனுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்பட போறதுன்னு சொல்லி சொல்றேன். எல்லாத்தையும் நம்ம இந்த சங்கல்ப சூரியோதயத்துல என்னென்னலாம் சொல்றோ இது சொல்றது மொத்தம் சுவாமி தேசிகன் தேவ பெருமாள் மங்களாசாசனம் பண்ற அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க இது எல்லாம் சொல்றோம். இது எல்லாம் அப்படியே இந்த சுவாமி சாய்க்கிறது மொத்தம் அங்க மறுபடியும் ஒரு ஒரு இது பண்ணி காமிக்கிற மாதிரி, ஒரு நாட்டகத்துல நடிச்சு காண்பிக்கிற மாதிரி பெருமாள் நமக்கு அபிநயம் பண்ணி காண்பிக்கிறார்னே சொல்லி சொல்லணும். பெருமாள்ல இருந்து பகவானும் வரும், புஷ்பவருஷ்டி வரும், அது கடைசியில பிரியாவிட பெருமாள் தேசிகன் பெரிய சாமி தேசிகன் பெருமாளை விட்டு பிரிய போறார். அந்த பிரியாவிடன்னு ஒரு நிகழ்ச்சி, அது ரொம்ப அற்புதமான ஒரு சேவை அந்த சன்னிவேசத்துல. அப்ப அந்த புஷ்பவருஷ்டி நடக்கச்சே ஒரு டெண்டிம வாத்தியம் மாதிரி இந்த மோளம் இருக்க கிடக்கிட கிடக்கிடக்கிடன்னு மோளம் அடிக்கும், இந்த உடல் அடிக்கும். அது அப்படியே அந்த கட்டடத்திலேயே அப்படியே ஒரு பெரிய அந்த பிரதித்வனி, அதுவும் பார்த்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப கம்பீரமா இருக்கும் அந்த இடத்த. நான் அதெல்லாம் வார்த்தையால சொல்ல முடியாது, நீங்க போய் சேவிச்சாதான் அதை பண்ண முடியும், அதை அனுபவிக்க முடியுமே தவிர சிலதெல்லாம் வார்த்தையால சொல்லலாம், சிலதெல்லாம் அனுபவத்தாலதான் சொல்லணும். அந்த இடத்துல பார்த்தோம்னாக்க தேசிக நெல் இருக்கு, அபிஷேக மண்டபத்துல வசர வைர பெருமாள் எழுந்திருப்பேர், இந்த பெருமாளை சேர்த்துட்டே தேசிகன் அஞ்சலி ஹஸ்தத்தோட எழுந்திருப்பேர். அங்க பெரிய சம்மர்த்தம், எல்லாரும் ஒத்தர ஒத்தர நெருக்கிண்டு அந்த இடத்துல இந்த சேவையை சேவிக்கணும்னு இருந்துட்டு இருப்பான். அந்த பக்தால் நடுவுல அந்த சம்மர்த்தத்துல நாமளும் ஒத்தனா இருந்துட்டு அதை சேவிக்கணும். அதுதான் அதுல ஏகாந்தமா வேணாம், இந்த கும்பலே வேணாம் எனக்கு இன்னும் இல்ல, அந்த கும்பலும் வேணும், அந்த கும்பலோட நாம சேவிக்கணும். அதை சேவிக்கச்சே பாருங்கோ. அப்ப நினைக்கிறது என்ன வரும்னா, அந்த சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி அர்த்தம், எனக்கு சகல புருஷார்த்தங்களும் எனக்கு கிடைச்சி போச்சு, இதுக்காட்டிலும் வேற ஒன்னும் தேவையில்லை, இப்ப அர்த்தராதி மார்க்கத்துல ஒன்னு அடையிறேன், எல்லாம் அந்த வரத்துல உன்னுடைய அனுகிரகம் சம்பூர்ணமாக கிடைச்சிடுச்சுன்னு ஒரு வார்த்தைய சொல்லிண்டு அந்த இவா ரெண்டு பேரும் பெருமாளும் இவரை விடாத இவரும் அவரை விடாதபடி கிளம்புற மாதிரி ஒரு சன்னிவேசம் இருக்கு. அதுதான் இது எல்லாரும் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு சன்னிவேசம், அந்த சந்தோஷத்தை பட வேண்டிய சன்னிவேசம் தான் இதுன்னு விஷ்ணு பக்தி சொல்ற. அப்போ விஷ்ணு பக்தி சொன்ன உடனே புருஷன் சொல்ற, அஸ்மன் மகோதய சந்துஷ்டோயம் வத்சஹ விவேக சுமதி விஷ்ணு பக்திபியாம் சஹ ஈத ஏவாபி வர்த்ததே ததஹம் ஏதான் பிரதி உத்கச்சாமி. புருஷன் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். என்ன இனிமேல் திரும்பி வராத வழியில போக போறோம், அதோடு இல்லாத அத்தியுதமான வழி அங்க போனா பெருமாள் செய்வதான்னு தவிர இந்த இதர புருஷார்த்தங்களை பத்தி ஏறிட்டும் பார்க்க முடியாத ஒரு பார்க்க வேண்டிய நிலையே இல்லை. அப்படி சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோச்சிதமான கைங்கரியத்தையும் நாம பண்ணிட்டு இருக்க போறோம்னு ஒரு சந்தோஷத்தோட அவர் போற. அப்ப தூரம் அப்படி திரும்பி பார்த்தா விவேகனும் சுமதியும் கூட வர, இவா ரெண்டு பேரும் வரத பார்த்த உடனே இவாளாலதானே நமக்கு அந்த விவேகனாலையும் சுமதியினாலையும் தானே இப்படி மோட்ச மார்க்கத்துல போகும்படியான நிலை நமக்கு ஏற்பட்டது. இவா ரெண்டு பேரும் புருஷனுடைய குழந்தைகள் தானே, அவளை பார்த்து சொல்லி போற நம்ம பெரிய சந்தோஷம். இந்த சந்தோஷத்தினால அதாவது அப்பாவுக்கு வர சந்தோஷத்தை தன்னுடைய சந்தோஷமாக நினைச்சுக்கிறானாம் பையன். விவேகனுக்கு வர்றது என்ன, அவனுக்குன்னு என்ன இருக்கு, ஒண்ணும் இல்ல. புருஷனுடைய சந்தோஷம்தான் அந்த ஜீவனுடைய சந்தோஷம்தான் விவேகனுடைய சந்தோஷம். எனக்கு வர சந்தோஷத்தை அஸ்மன் மகோதய சந்துஷ்டோயம் வத்சஹா, அப்பாவுக்கு வந்தா தனக்கு வந்தா மாதிரி சந்தோஷப்படுறவனாக இருந்திருக்கிற நம்ம குழந்தை விவேகன் இருக்கான, சுமதி விஷ்ணு பக்திக்யாம் சக இதயவாபி வர்த்ததே. இங்கேதான் சுமதியோடையும் விஷ்ணு பக்தியோடையும் பேசிட்டு இருக்கான், அவன் நம்மளை நோக்கிதான் வந்துட்டு இருக்கான். ததகமே தான் பிரதி உத்கச்சாமி, நானும் அவளை நோக்கி நான் போறேன் நான்னு புருஷன் கிளம்பி போறானா. அப்போ ராஜா ராஜா வந்து விவேகம் சொல்ற, இவ இன்னும் மின்ன போற அப்பாவை பாக்கிறதுக்கு அப்புறம் புருஷனை பாக்கிறதுக்கு அப்புறம் இன்னும் பொண்ண புறத்தான் நிர்தேச பிரியே ஏஷ குலபதி அஸ்மாக்கம் அதர்க்கிதா வர சங்கல்ப நிவத்த பூர்வாபர புண்ணிய பாப ராசி அஸ்மதிதிருஷயா சமாயாதி ததயம் அஸ்மாபிஹி சமாஹிதைஹி அபிகம்யோப அபிகம்ய உபசர்த்தவ்யான்னு சொல்ற. சுமதியை பார்த்து சொல்ற, சுமதி அஸ்மத் குலபதி அஸ்மாக்கம் குலபதினு சொல்ற, நம்ம குலபதியாக இருந்திருக்கிற புருஷன் நம்மளை நோக்கி வரே, அந்த புருஷன் எப்படிப்பட்டவன், அதர்க்கிதோபனத பரசங்கல்ப நிவத்த பூர்வாபர புண்ணிய பாப ராசி, நிவத்த பூர்வாபர புண்ணிய ராசி, நிவத்தன்னு போக்கடிக்கப்பட்ட பூர்வாபர புண்ணிய ராசி, இது பௌரிகி சமாசம் சொல்லணும் இங்க, பூர்வாபர புண்ணிய ராசி, ஏற்கனவே பண்ணது சஞ்சித பாபங்கள், அதுக்கப்புறமா இந்த பக்தியோகம் பண்ண பிற்பாடு பண்ற பாப்பம் புத்தி பூர்வமாக அபுத்தி பூர்வமாக பண்ண போடைய எல்லா பாப்பங்கள் அபர பாப்பங்கள் இது எல்லாமே நிவர்த்தமாயிடும், எல்லாத்தையும் போக்கடிச்சவராக இருந்திருக்கிற அந்த புருஷன் அந்த ஜீவாத்மா வர என்ன நிவர்த்த பூர்வாபர புண்ணிய பாப ராசி. இந்த பாப்பம் மொத்தம் எப்படி போச்சு, அனுபவிச்சு போச்சா இல்ல பிராயச்சித்தம் பண்ணி போச்சா என்ன பண்ணி போச்சுன்னு சொல்ல சொல்ற பாகவதத்துல சொல்ற, ஒருத்தனுக்கு நல்லது ஏற்பட்டு அவன் ரொம்ப சந்தோஷமா இருந்தான்னாக்க அவனை பார்த்து நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, அவனுடைய புண்ணியத்தினுடைய பலத்தை அவன் அனுபவிக்கிறான், அவனை பார்த்து நாம அசூயப்படக்கூடாது. அவன் ஜென்மாந்தரத்திலேயோ இந்த ஜென்மாவிலேயோ நிறைய புண்ணியம் பண்ணிருக்கான், அந்த புண்ணியத்தினால இந்த லௌகிகமான சுகத்தை அவன் அனுபவிக்கிறான், இந்த சுகானுபவத்தினால அவனுடைய புண்ணியம் மொத்தம் காலியாயிட போறது இதுதான் அவன் நினைக்கிறான். ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்தோம்னாக்க அப்ப நாம என்ன நினைக்கணும் அப்படின்னா, இவனுடைய பாப விசேஷத்தினால இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை அடையறா, சரி இவனுடைய பாப்பெல்லாம் கழிஞ்சு போறது என்று அவனிடத்துல நம்ம நினைக்கணுமா. நைஷதத்துல நைஷத கவி சொல்றான், பூர்வ புண்ணிய விபவ்ய பூர்வ புண்ணிய விபவ்யலப்தா சம்பதோ விபத ஏவ விமுஷ்யதேன்னு சொல்லுதுல்ல, நமக்கு வந்திருக்கிற சம்பத்து மொத்தம் ஜன்மாந்தரத்துல பண்ணிருக்கிற மொத்த புண்ணியத்தையும் செலவு பண்ணி நமக்கு இந்த புண்ணியங்கள்லாம் இந்த சம்பத்தெல்லாம் வந்திருக்கு. இது என்ன ஆகும்னாக்க இந்த சம்பத்து மொத்தம் இது செலவிஞ்சு போச்சுனாக்க புண்ணியம் போயிடுச்சுனாக்க இந்த சம்பத்தும் போய் சேர்ந்துடும். அப்போ நெக்ஸ்ட் அடுத்தது வரப்போறது விபத்து தான், அந்த விபத்துலதான் நிக்க போறது. அந்த விபத்து வராத இருக்கிறதுக்கு நாம என்ன பண்ணணும்னா, பேங்க்ல மேல மேல ரூபாய் போட்டுட்டே இருக்க மாதிரி தானே, இல்லைன்னா ஏடிஎம் கார்டுல இருந்து ரூபாய் எடுத்துட்டே இருந்தாக்கா அப்புறம் பேங்க்ல நில் பேலன்ஸ் வந்துட போறது. நில் பேலன்ஸ் இல்லாத இருக்கிறதுக்கு பேங்க்ல ரூபாய் போட்டுட்டே இருக்கணும். அந்த மாதிரி நாம என்ன பண்ணோம்னா, ஆசு சாந்திக விதிர் விதி திருஷ்டா பாத்திரபாணி கமலார்பணமாசதம். சத்பாத்திரங்கள்ல நல்லவாதர்கள பிரம்மவித்துக்களுக்கு இடத்துல நம்மளுடைய திரவியம், நாம சம்பாதிக்கிற திரவியத்தை அவளுக்கு சேர்த்தமானாக்க அது நமக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்கும்னு அந்த கவி சொல்றான். அந்த மாதிரி இந்த இடத்துல என்னன்னு கேட்டமானாக்க, இவருடைய பாபம் மொத்தம் போயிட்டதுக்கு காரணம் என்னன்றத பார்க்கணும். மீதி சமயங்கள்லாம் புண்ணியம் போச்சுன்னா பாபம் வரும், பாபம் போச்சுன்னா புண்ணியம் வரும், மாறி மாறி வந்துட்டே தான் இருக்கும். இப்ப எல்லா பாப்பம் போர்வ பாப்பம் உத்தர பாப்பம் எல்லா பாப்பமும் போயிடுத்து, இந்த பாப்பம்லாம் போனவனாக இந்த புருஷன் ஞானத்துக்கு காரணம் பர சங்கல்ப நிவர்த்தம், எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலதான் போச்சு. பகவத் சங்கல்பம் இல்லைன்னாக்க இது நடக்காது, இது பகவத் சங்கல்பத்தினால ஏற்பட்டது. சரி, இந்த பகவத் சங்கல்பத்தால ஏற்பட்டதுன்னு சொன்னமான, இந்த பகவத் சங்கல்பம் எப்படி எப்படி இருக்கும்னு நம்மளால முன்னையே யோசனை பண்ணி பார்க்க முடியுமான்னு கேட்டோம்னாக்க அது பார்க்க முடியாதான். இது பகவத் சங்கல்பம்ன்றது நம்மளுடைய எண்ணங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட பகவத் சங்கல்பத்தினால இந்த புருஷன் எல்லா பாபங்கள்ல இருந்தும் விடுபட்டவராக நம்மள பார்க்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்துருக்க, நாம்ளும் அந்த புருஷன் இருக்கிற இடத்துக்கு போவோம்னு சொல்லி விவேகம் சுமதி விஷ்ணு பக்தி மூணு பேரும் புருஷனை நோக்கி போற. சர்வே சப்ரசயம் துரிதம் உபசிருத்திய பிரயத புத்தியா பிரணிபதந்தி. எல்லாரும் வேக வேகமா போற, போகச்சு எல்லாம் எதிரில் இருக்கிறவன ரொம்ப ரொம்ப ஒரு சுத்தமான மனசோட கூட அவ புத்தியோட கூட அவரை விழுந்து சேவிக்கிறாளாம். சேவிச்சுட்டு அப்ப புருஷன் சொல்ற, சர்வே தீர்காயுஷோ பூயாத்த, நீங்க எல்லாருமே தீர்காயுஷா இருக்கணும். இதுதானே முதல்ல பண்ற ஆசீர்வாதம், எல்லா பெரியவாளும் ஆசீர்வாதம் பண்றது தீர்காயுஷ்மான் பவா தீர்க்க சுமங்கலி பவா. இதுதான் இது வந்து எல்லாரையும் சொல்ற வார்த்தை. இது அதே வார்த்தை தான் இவன் புருஷனும் அவரை சேர்ந்தவாளாக இருந்திருக்கிற விவேகன் சுமதி இவாளுக்கு பார்த்து சொல்ற, தீர்காயுஷோ பூயாத்த. விஷ்ணு பக்தியை பார்த்து தனியா சொல்ற, பத்ரே விஷ்ணு பக்தி, மங்களமூர்த்தியாக இருக்கிற விஷ்ணு பக்தி நான் உனக்கு சொல்றேன்னா, அனன்ய சாதாரணாவகத பிரபாவ நிர்பூத நிகில பரபக்ஷேன ஜிதகாசினா வத்சேன விவேகேன திஷ்டியா சமாகதோஸ்மி. இந்த விஷ்ணு பக்திய பார்த்து சொல்ற, வேற யாராலையும் முடியாத ஒரு காரியத்தை என் குழந்தை விவேகம் பண்ணிருக்கான். யாரும் சுலபமா எல்லாம் பண்ண முடியாது. விவேகம் பண்ண காரியம் எது நல்லது எது கெட்டதுன்றது தீர்மானம் பண்றது என்ன அவ்வளவுன்னா சுலபமான, எவ்வளவு பராமர்சம் பண்ணிதானே நல்லது கெட்டதுன்றது தீர்மானம் பண்ண முடியுது. அப்ப விவேகம் பண்ணின காரியம் இருந்துருக்க, மகாமோகன் அழிச்சது, தம்பன் அழிச்சது, இது வந்து எல்லாரையும் கர்வன் தம்பன் இப்படி எல்லாம் யார் யாரெல்லாம் மோட்ச மார்க்கத்துக்கு எதிரியாக இருந்திருக்காளோ அத்தான பேரையும் ஜெயிச்சு வந்தது. இது சாதாரண காரியம் இல்ல, மீதி பேரால பண்ண முடியாது இருக்கு. அப்படிப்பட்டதாக இருந்திருக்கிற அதோட பிரகாசமாக இருக்கு. பிரபாவ நிர்பூத அரண்ய சாதாரண அவகத பிரபாவ நிர்பூத நிகில பரபக்ஷேன. இப்ப இந்த விவேகனுடைய நடவடிக்கைகள்னால நிகில பரபக்ஷம் சத்துருக்களுடைய பட்சம் மொத்தம் போயிடுச்சு. வேற யாரும் கிடையாது, இங்க மகாமோகன் கிடையாது, டம்பன் கிடையாது, குகனம் கிடையாது, யாரும் கிடையாது, எல்லாரும் போயாச்சு. இப்படி இருந்துருக்கவனாக அதோட ஒரு ஜெயத்தோட தான் இருந்துருக்க. ரொம்ப ஜிதகாசினா வத்தேன விவேகேன திஷ்டியா சமாகதோஸ்மி. அப்படிப்பட்ட விவேகனோட நான் வந்து தெய்வாதீனமாக நான் சேர்ந்தேன். என்னுடைய குழந்தை இது என்ன தன்னுடைய நிலைய புருஷன் ஜீவன் வளர்க்கிறான். நான் இத்தனை நாள் மகாமோகனோட இருந்தது, அதனால அனர்த்தங்கள்லாம் ஏற்பட்டது, ரெண்டு பேரும் என் பையன் தான், இருந்தாலும் கூட இப்ப நான் வந்து விவேகனோட சேர்ந்ததுனால விவேகன் யாராலையும் பண்ண முடியாத காரியங்கள் எல்லாம் பண்ணி அவனோட நான் சேர்ந்தேன் நானு. இப்ப அதனால தெய்வாதீனமா சேர்ந்தேன்னு அர்த்தம். அந்த விவேகனை கட்டிண்டு விவேகம் உபகுஹ சஸ்னேக பகுமானம், என்ன இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிருக்கிறதுனால அந்த விவேகனை அணைச்சிண்டு ஒரு ஸ்னேகத்தோடையும் பிரீத்தியோடையும் பகுமானத்தோடையும் சொல்ற. இப்ப விவேகனை பார்த்து சொல்லி சொல்ற இது என்னன்னா, இப்ப விஷ்ணு பக்தின்ற மூணாம் மனுஷி ராஜா விவேகன், புருஷன்றவர் ராஜாவனுடைய அப்பா, அப்பாவை மகாமோகனுடைய பிடியிலிருந்து விடுபடுத்தினவர், விடுபடும்படியாக பண்ணினவர் விவேக மகாராஜா. இந்த மகாராஜாவை ஸ்தோத்திரம் பண்றதுக்காக யாருன்ற சொல்லணும், ராஜாவுடைய ஸ்தோத்திரம் பண்ண முடியாது, கூட இருந்த விஷ்ணு பக்தின்னு சொல்ற. மா விஷ்ணு பக்தி இவனாலதான் எனக்கு இந்த நிலை வந்தது என்பதை தெரியப்படுத்துற. அப்போ அதுக்கப்புறமா அந்த ராஜாவா இருந்த விவேகனை அணைச்சிண்டு குழந்தைகள் தான் பையன் தானே அவனை கொண்டாடுறான். வத்ச விவேக மகாவீர, அப்பா குழந்தை நீதான் வீரன், மகாவீரனாக இருந்துருக்கேன்னு அர்த்தம். இந்த மோகத்தோட படுறதுன்றது இருக்க, அந்த மோகத்தை போக்கடிக்கிறதுன்றது சுலபமே இல்லை, யாராலையும் அவ்வளவு சுலபமா போக்கடிக்கவே முடியாது. எல்லா விஷயத்துலயும் எல்லாத்துலயும் நமக்கு மோகம் இருக்கதான் இருந்துட்டு இருக்கு, இப்பவும் போல. ஆனா கூட ஏதோ கேக்கச்சேயானா இதெல்லாம் மோகம்ன்ற எண்ணமானா இருந்துட்டு இருக்கு, இல்ல சில சமயங்கள்ல அசிட்டுத்தனமா சில காரியத்தை பண்ணிட்டு அப்படின்ட்டு இப்படி விவேகம் இல்லாத பண்ணிட்டுனேன்னு ஒரு விதும்பறதுக்காவது ஒரு வழி வந்திருக்கு. இப்படி சத்விஷயங்களை கேட்கறவாளுக்கு அது இல்லாத வாளுக்கு அதுவும் கிடையாது. இப்ப சொல்ல சொல்ற அநாதி நிஜ கர்ம சந்ததி பிரவருத்தையா நித்ரையா நிர்பர பிரசுப்தோகம் தொயைவ கலு அஸ்மது பிரதிகூல சகுல்ய காத்தினா பிரதிபுத்த தசாம் பிராபிதாம். அப்பா ஒரு விஷயம் சொல்றாங்க, என்னுடைய கர்மாவனால, இது என்ன ஒரு நாள் ரெண்டு நாள் பண்ண கர்மாவா, எத்தனை எத்தனை ஜென்ம ஜென்மாவா பண்ணின கர்மாக்கள், ஒரு கர்மா முடிஞ்சதுன்னா இன்னொன்னு கர்மா இன்னொரு கர்மாவனுடைய பலன், அந்த மாதிரி இந்த பலன் கொடுக்கறதுக்கு வருஷ வருஷையா வந்துட்டு இருக்கிற அந்த கர்மாவனால இந்த பிரகிருதியில நான் எத்தனையோ நாளா தூங்கின்றேன் நானுன்னு அர்த்தம். ஏன்னா பிரகிருத்தில இருந்து தூங்கின்னு இருக்கிறதுனாக்க நல்ல ஞானம் வராத வரைக்கும், ஸ்வரூப ஞானம் வராத வரைக்கும் தூங்கறதுக்கு சமானம் தான். பகவானுடைய ஸ்வரூபத்தையும் நம்மளுடைய ஸ்வரூபத்தையும் ஜீவாத்ம ஸ்வரூபத்தையும் தெரிஞ்சிக்காத வரைக்கும் தூங்குற கல்பம் தான். இந்த நமக்கும் பகவானுக்கும் இருக்கிற சம்பந்தம் இருக்க, அவர் சுவாமியா இருக்க, நாம தாசனாக இருக்கோன்ற சம்பந்தம், இந்த சம்பந்தத்தை தெரிஞ்சிக்காத வரைக்கும் நாம தூங்குற கல்பம் தான். பகல் கண்டேன் நாரணனை கண்டேன்னு சொல்ற, என்னைக்கு நாம பெருமாளை தெரிஞ்சுக்கிறோமோ அன்னைக்குதான் நாம முயற்சிக்கிறவாளா ஆறோம். அதுதான் இந்த இடத்துல புருஷன் ஜீவன் சொல்ற, நான் இத்தனை நாள் வரைக்கும் தூங்கின்னு தான் இருந்தேன் பிரகிருத்தினாலன்னு சொல்லி சொன்னேன். ஏன்னா இப்ப தூங்கறதுக்கு காரணம் என்ன, ஒரு தூங்கறதுலயும் ஒரு ஒரு நியதி இருக்கு. ஆன்மீகத்துல சொல்லச்சு ராத்திரி கடைசியில படுத்துக்கிறம படுத்துக்கிச்சு என்னன்னு நினைச்சிட்டு நாம தூங்கணும்னாக்க நாளைக்கு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும், அந்த கைங்கரியம் பண்றதுக்கு நம்மளுடைய சரீரம் இந்திரியம் இவையெல்லாம் கொஞ்சம் அது ஓய்வு எடுத்துட்டாதான் நாளைக்கு இதுகளால கைங்கரியம் பண்ண முடியாது பண்ண முடியும். அப்படி ஓய்வு எடுக்காமல் அப்படியே தொடர்ந்து பண்ணிருந்தாக்க நாளைக்கு கைங்கரியமே பண்ண முடியாது. அதனால இப்ப நாம தூங்குறோம், இந்திரியங்களுக்கு எல்லாம் ஓய்வு கொடுக்கறோம் என்று நாம நினைச்சுண்டு ராத்திரி தூங்கணும்னு சாஸ்திரம் சொல்றது. இப்படியே நாம தூங்குறோம், இது ஆன்மீகத்துல நாம நித்திய நித்தியமே அப்படிதான் நினைச்சுக்கணும். கார்த்தால தூங்கி ஏந்திருக்க செய்யும், இத்தனை நாள் எப்படி காலம் போச்சோ அது வேற விஷயம், இன்னைக்கான பகவத் கைங்கரியம் பண்ணும்படியான ஒரு நிலையை எனக்கு நேர் கொடுக்கணும்னு ஆதிவராக மூர்த்தியாக எழுந்தோடு இருக்கிற எம்பெருமான், கூர்மரூபியாக இருந்திருக்கிற எம்பெருமான், பூமி பிராட்டி எல்லாரையும் பிரார்த்தனை பண்ணிட்டுதான் நம்ம படுக்கையிலேருந்தே காலை கீழே வைக்கணும்னு சொல்லி ஆன்மீகத்துல தெரிவிக்கிறார். நாம நிச்சயம் எப்படி நடந்துக்கணும்ன்றத தெரிவிக்கிறார். இப்ப இத்தனை நாள் வரைக்கும் புருஷன் நான் தூங்கின பிராயனாக தான் இருந்த நிர்பர பிரசுக்தோகம் தொயைவ கலு அஸ்மத் பிரதிகூல சகுல்ய காத்தினா பிரதிபுத்த தசாம் பிராபிதா. நமக்கு இப்படி தூங்குறதுக்கு காரணமாக இருந்து யாருன்னா யாரோ இல்ல, பிரதிகூல்யம் நம்மளோட சேர்ந்தவனே தான் அவன். அதாவது நம்ம குலத்திலேயே பிறந்தவன் தான் அந்த மகாமோகன்றவன். அந்த மோகத்தினாலதான் நாம இத்தனை தூங்கிட்டோம். இப்படி தூங்கிந்தவனை இன்னைக்கு முழிச்சுக்கும்படியான அந்த விழிக்கும் தன்மைய நீ தான் பண்ணின. பிரதிபுத்த தசாம் பிராபிதாம் அனையாச்ச பரித்தியக்த பலாந்தரையா விஷ்ணு பக்தியா புனக அஸ்மத் ஹிதைக நிறத்தையா துசகானந்த துக்க சந்தன் அனுவருத்தி நிதான பூத துரித ராசிஹி உபசம்ஹிருதா. இங்க எதிரே இருக்கிற ரெண்டு பேர்னாலேயே ரெண்டு பிரயோஜனம். வத்ச விவேகனுடைய சேர்வதனால வந்த பிரயோஜனம் என்னன்னு கேட்டாக்க, தூங்கிந்திரவனை எழுப்பின. சரி, இங்க நம்மளோட கூட இருந்துருக்காள விஷ்ணு பக்தி, அவளால வரக்கூடிய பிரயோஜனம் என்ன என்ன கேட்ட, அனையாச்ச பரித்தியக்த பலாந்தரையா விஷ்ணு பக்தியா அஸ்மத் ஹிதைக நிறத்தையா. அவள் நமக்கு நல்லது பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்தோட அவ இருந்துருக்காள், வேற எதையுமே அவர் நினைக்கல. அஸ்மத்ஹிதைக்க நரத்தையா, இந்த விஷ்ணு பக்தி வேற பிரயோஜனத்தை எதையுமே அவள் எதிர்பார்க்காமல் நமக்கு ஹிதத்தை பண்ணணும்ன்ற ஒரே ஒரு விஷயத்தினால துஸ்ஸஹானந்த துக்க சந்தத்தி அனுவருத்தி நிதான பூத துரித ராசி உபசம்ஹிருத. நம்மளுடைய பாப்ப கூட்டம் இருந்துருக்க மேல மேல மேல மேல மேல வந்துட்டே இருக்கு. இதெல்லாம் வந்துட்டே இருந்தா அது எவ்வளவு நாளை அனுபவிச்சு எப்பதான் அந்த பாப்பத்தெல்லாம் போக்கடிக்க முடியும், போக்கடிக்கவே முடியவே முடியாது. அந்த தொடர்ந்து வந்துருக்கிற அந்த பாப்ப கூட்டங்கள் எல்லாத்தையும் நமக்கு வரக்கூடிய துக்கங்களுக்கு காரணமாக இருக்கிறவை பாப்பங்கள். அந்த ஒரு பாப்பத்தினுடைய பலம் ஒரு விதமான துக்கம், இன்னொரு பாப்பத்தினுடைய பலம் இன்னொரு விதமான துக்கம், இப்படி எத்தனையோ துக்கங்கள்லாம் வருது. அந்த துக்க ராசி, அந்த பெரிய கும்பல் இருக்க, அது மொத்தம் அந்த துக்க ராசிக்கு காரணமாக இருக்கிற பாப ராசி, அதை போக்கடித்தவள் இவள் தான் விஷ்ணு பக்தி. இப்படி நீங்க ரெண்டு பேரும் எனக்கு பெரிய உபகாரம் பண்ணிருக்கங்கன்னு சொல்லி சொல்ற. அப்ப ராஜா விவேகன் தனக்குள்ள சொல்லிக்கிற, குலக்ஷய ஹேது ரயமிதி குலபதி அச்சகம் மாம் குட்டிலமதையா கேச்சித்து அபவதித்தும் இச்சந்தி. இப்ப ராஜா வந்து சொல்லின்றிருக்கு, என்னாலதான் எல்லா சகல க்ஷேமமும் நடந்ததுன்னு சொல்லின்றிருக்கு. சில பேர் என்ன சொல்றாங்கனாக்க, நான் தான் இந்த குலத்தையே அழிக்கிறவனாக இருக்கேன், இந்த அழிவுக்கு குலம் நாசமடைவதற்கு நான் தான் காரணம்னு இந்த குலப்பத்தியாக இருந்திருக்கிற புருஷனை காப்பாத்தின என்ன சில பேர் கபட புத்தியோட சில பேர் இந்த மாதிரி சொல்றா. அத பத்தி சொல்றவ, கத திரவிண தோஹளம் கலிதமானம் கௌரவம் யசஸ்யனபிசந்திகம் யமினமப்யனுக்ருண்ணதி திரஸ்கரண கௌதுக கிரஹ கிரஹீத சித்தே ஜனே குண கிரஹண லாஹலசோ நகலு கஷ்டிதா லட்சியதே. இந்த காலத்துல நல்லதையே யாரும் தெரிஞ்சுக்க மாட்டேன்றா. இது எல்லா காலத்திலயும் இருந்துட்டு இருக்கு. யாரும் நல்லது பண்ணாக்கா இவன் நமக்கு நல்லது பண்றான்ற எண்ணமே வரமாட்டேன்றதான். இப்ப என்ன ஆயிடுத்து, இந்த புருஷனை இத்தனை நாள் வரைக்கும் அவன் பணத்துல ஆசையோட அவன் இருந்தான், என்ன எவ்வளவு சம்பாதிக்கலாம் எவ்வளவு சம்பாதிக்கலான்ற ஒரு எண்ணத்தோட தான் அவன் இருந்தான். இப்ப என்னாச்சு, சேவிக்குன்றத்துக்கு போறதுனால இந்த புருஷார்த்தம் எல்லாம் ஒரு பணம் எல்லாம் ஒரு புருஷார்த்தமாகவே இல்லை. கத திரவிண தோஹலம், திரவிண தோஹதம்னு சொல்லி சொல்றாரு. இந்த பணத்தினுடைய ஆசை. இதுல லோகத்துல என்னன்னா, சத்காரம், கீர்த்தி, தனம், இதுல எல்லாரும் ஆசைப்படுறவார்கள். எல்லாரும் நாம வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள பெருசா கௌரவப்படுத்தணும் கௌரவப்படுத்தணும் தான் ஆசை. அந்த கௌரவத்துக்கு நாம தகுந்தவர்களாக இருக்குமா இல்லையான்றத பத்தி யாருமே விசாரிக்க மாட்டா, அதை பத்தி நினைக்கவே மாட்டா. ஆனா எனக்கு இப்படி கௌரவம் கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறேன். அதே மாதிரி பணம் வேணும்னு ஆசைப்படுறது. மூணாவது புகழ் வேணும்னு ஆசைப்படுறது. இப்ப இருக்கிற நிலையில, புருஷனுடைய நிலையில, எவ்வளோ பணம் கொடுத்தாலும் எனக்கு வானான்னு உதறிட்டு போற நிலை இவருக்கு வந்துருச்சு. அப்ப எல்லாரும் விரும்புறத வானான்னு பண்ணா அந்த குலத்துக்கே ஒரு நாசத்தை உண்டு பண்ணிட்டார் விவேகன்னு அர்த்தம் இது. கத திரவிண தோஹளம் கலிதமானம் கௌரவம், கலிதமானமும் சம்மானத்துல கௌரவம் இல்லாதவனுக்கு என்ன, நம்மள என்ன பண்ணா என்ன? நம்ம பெருமாள் சேவிக்க போறோம், பெருமாள் சேவிக்க போனா ஏகாந்தமா தான் இருக்கு, எல்லாரும் தான் இருந்துட்டு இருக்கா. அபிஷேக மண்டபத்துல நின்றுண்டே செய்தாலே பெருமாள் கீழ இருந்துட்டு செய்தாலே பெருமாள் நன்னா சேவையாகுது. அப்படி இருந்தா கூட நம்ம ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுறது உள்ள இருக்கிற கைங்கரிய பொருள் உள்ள அந்த கண்ணாடி அறைக்குள்ளேயே நம்மள ஐச்சம் போய் சேவை பண்ணி வச்சா நம்மி வெளியில இருக்கிறவங்க பார்த்து பார்த்து இப்படி எப்படி பராக்கிறோம். அந்த மாதிரி உங்களுக்கு எல்லாம் கிடைக்காது, எனக்கு கிடைச்சிருக்குது. நான் கண்ணாடி அறையில வந்தே வந்து நான் இவ்வளவு கரெக்டா நான் சேவிக்கிறேன்னு ஒரு கர்வம் நமக்கு வருது. இந்த பெருமாள் சேவிக்கிறவர்கள் கூட கர்வம் வருது. என்ன பண்றது, நம்மளுடைய ரீதி இது. இப்ப புருஷனுக்கு எந்த சன்மானம் பண்ணாலும் அதை பத்தி விசாரமே படலையா. எத்தனை முதல் தீர்த்தம் கொடுத்தாலும் சரி, எவ்வளவு மாலை போட்டாலும் சரி, எதுவும் எனக்கு அதெல்லாம் அபேட்சையே இல்லை. எனக்கு நான் அதெல்லாம் தாண்டி நான் இருந்துட்டேன்னு சொல்லி சொல்றேன். கலிதமா நன கௌரவம் எனதி சந்தேகம். சில பேர் பணத்தை விரும்ப மாட்டா, இந்த மாதிரி ஒன்னு ரெண்டு கௌரவத்தையும் விரும்ப மாட்டா, ஏதோ இருந்தா கூட. ஆனா ஒரு புகழ மாத்திரம் விரும்புவா, என்ன மாதிரி யாரும் இல்லைன்னு எல்லாரும் சொல்லணும், நான் அத்விதீயனா இருக்கேன்னு சொல்லணும்னு எல்லாரும் ஆசைப்படுவான். அந்த எஸ்எஸ்லயும் சொல்லி கூட ஆசை இல்லாதவனாக இருந்துருக்கேன், அபிப்பிராயம் இல்லாதவனாக இருந்திருக்கிறேன். இப்படி இருக்கிற யோகியையும் கூட அனுகிரகத்தை ஒப்புக்கொள்ளாததாக இருந்திருக்கு. திரஸ்கரண கௌதுக கிரக கிரகீத சித்தே ஜரே. இந்த லோகத்துல இருக்கிறவா என்ன பண்றான்னா, இப்படி இருந்துருக்கிற யோகிகளை கூட அங்கீகாரம் பண்ண மாட்டேன்றான். என்ன அவளால் தான் இது குடும்பம் எல்லாம் கெட்டு போறது, இவளால் தான் எல்லாமே ஆகிப்போச்சுன்னு சொல்லி சொல்றானா. திரஸ்கரண கௌதுக கிரக கிரகீத சித்தே ஜனே. இந்த குணங்கள் எல்லாம் மறைக்கிறது, நல்லத்தெல்லாம் மறைக்கிறதாக இருந்துருக்கிற ஒரு ஆசை. இந்த ஆசையினால எல்லாரும் அந்த மனசு பீடித்தமாக இருந்துருக்கு. இந்த ஜனங்கள் நடுவுல நல்லதை யார் தெரிஞ்சுக்க போற? ஒத்தனும் கூட நல்லதையே தெரிஞ்சுக்க போறதில்ல. இதுதான் இந்த இடத்துல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். என்ன நீர்வனா என்ன கொண்டாடுற விவேகன் நல்லவன்னு லோகத்துல இருக்கிறவா எல்லாரும் இவன் தான் புதுசா கண்டுபிடிச்சிட்டான், இது நல்லது இது கெட்டதுன்றதுக்கு இத்தனை பண்ணிருந்ததெல்லாம் என்ன தப்பா போயிட்டான்னா, என்ன நம்மளையே வெய்ய ஆரம்பிக்கிறான். குலக்ஷயன் கரை இவன் தான் குலக்ஷயத்தை உண்டு பண்றவன்னு சொல்லி விவேகனை எல்லாரும் வெய்யறாள் அப்படின்னு விவேகன் தனக்குள்ள நினைச்சுக்கிறான். சரி, இவர் ஒருத்தரானா நம்மள கொண்டாடுறாரு, ஆகையால அப்பாவை பத்து சொல்ற தாத்தா அப்படின்னு இந்த பாதி சொல்லச்சேயே அப்படியே வெட்கத்தோட தலை குனிஞ்சு நிக்கிறானா. என்ன தன்னை பார்த்து ஒன்னாலதாண்டா எனக்கு இவ்வளவு சிரேயஸ் வந்ததுன்னு அப்பா சொல்லச்சே அந்த விஷ்ணு பக்தி அப்படியே தலை குனிஞ்சு நின்று இருக்கானா. அதுவும் விவேகன் தலை குனிஞ்சு நிக்கிறான். அப்ப விஷ்ணு பக்தி பார்த்துட்டு சொல்ற, பகவன் மகாராஜத்தை விவேகத்தை விவேட்சித்தம் விஜ்ஞாபயாமின்னு. அந்த விவேகனுக்கு ஏதோ ஒண்ணு சொல்லணும்னு நினைக்கிற, அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத இப்போ அந்த ரொம்ப ரொம்ப ஒரு உணர்ச்சி பூர்வமா இருக்கிறபடினால அவரால் சொல்ல முடியல. அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்றேன்னு விஷ்ணு பக்தி சொல்ல ஆரம்பிக்கிறார். அது ராஜாவனுடைய விவக்ஷ, ராஜா என்ன சொல்லணும்னு நினைக்கிறான்றத விவேக விஷ்ணு பக்தி என்ன சொல்றான்றத அடுத்த உபன்யாசத்துல பாக்கலாம். இந்த உபன்யாசத்துல இன்னைய தினத்துல நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னாக்க, ஒண்ணு நம்மளுடைய இந்திரியங்கள்லாம் நிகிரகம் பண்ணணும். புல நடக்கம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் எல்லாமே நமக்கு சுலபமா வந்துடாது, எவ்வளவு கஷ்டப்பட்டுதான் வரணும். ஆனா அந்த கஷ்டப்பட்டு வரச்சே நமக்கு, நாம கஷ்டப்படுற காலத்துல யார் யாரெல்லாம் உபகாரம் பண்ணாலோ நமக்கு சிரேயசு ஏற்படுச்சு, இத்தனை நாள் அவ பண்ண உபகாரத்தை நாம எப்பவும் மனசுல நினைக்கணும், அவளிடத்துல ஒரு பிரீதியோட இருந்துருக்கணும், அவளுடைய அனுமதிய பெற்றுண்டுதான் நாம வந்து சந்தோஷத்தை அடையணும், அவளால் தான் நமக்கு கிடைச்சது நமக்கு கிடைச்சதுன்றத நாம எப்பவுமே நம்ம நினைக்கணும். அதே மாதிரி எந்த வழியில போறதா இருந்தாலும் முன்னாடிய பார்த்து தெரிஞ்சுக்கணும், இது கெட்ட வழி துர்மார்க்கத்துல போக கூடாது, எது நல்ல மார்க்கம்ன்றத தெரிஞ்சுட்டு போகணும். நாம இன்னொரு விஷயம், பெருமாளுடைய அனுகிரகம்ன்றது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஏதோ ஒரு பிரகாரத்தினால நமக்கு அனுகிரகம் பண்ணுவே. ஆனா இதுக்கு முக்கியமான காரணம் பெருமாள் இடத்துல பக்தி வைக்கிறது தான். அந்த விஷ்ணு பக்தி கணக்கு இருந்துட்டோம்னாக்க நம்மள எல்லா சமயத்திலையும் நம்மள ரட்சணம் பண்ணுவே பெருமாள்ன்றது. அடுத்த விஷயம், பெரியவாளா இருக்கிறவா சின்னவாளா இருக்கிறவாள் விஷயத்துல வரச்சே ஹார்தமான சந்தோஷத்தோட அவளிடத்துல நடந்துக்கணும். நம்போ அப்ப பார்த்தாலும் அவளை விஷண்டே இருக்கக்கூடாது, அவ பண்ற நல்ல காரியத்தை நாம கொண்டாடணும், அதுக்காக ஸ்தோத்திரம் பண்ணணும்னு அர்த்தம் இல்ல, அவ நல்ல காரியம் பண்ணா நல்லதுரா நல்லது பண்றேன்னு அவளை மேலும் மேலும் நல்ல காரியத்தை பண்ணும்படியாக பண்ணணும். இப்படி எல்லாம் ஒவ்வொருத்தரும் நடந்துக்கணும்ன்றத இந்த பாகம் மூலமாக சுவாமி தேசிகன் நமக்கு தெரிவிக்கிற, சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்தினால நம்ம எல்லாருக்கும் சிரேயசு வரணும்னு பிரார்த்திச்சுண்டு, அவர் திருவடியும் சேவபெருமாள் திருவடியிலையும் பிரணாமங்களை சமர்ப்பிச்சுண்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கவிதார்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாரிணி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமகம்.